கண்ணோரம் சிருங்காரம் பொன்னாரம் பூவாரம் கண்டோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன் நிலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்டோரம் சிருங்காரம் தாளாட்டு சொல் தென்றலே சொல் தென்றலே மேலாடை சதுராட வா தென்றலே வா தென்றலே அழகிரதம் அசைகிறது ஊர்வலமாய் வருகிறது வா பண்பாடு மாறாத தென் பாங்கு பூவே காலமெல்லாம் தேன் நிலவுதான் பொன்னார் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன் நிலா புது சீர் கொண்டு வா மணிமாலை உன் புன்னகை உன் புன்னகை செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே உன் கண்களே சிறிய இடை கொடி அளக்க அழகு நடை மணி ஒலிக்க செந்தூரம் கலையாத தெய்வாம்ச ராணி காலமெல்லாம் தேன் நிலவுதான் புவாரம் கண்டோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன் நிலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் புவாரம் கண்டோரம்